ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவாண்யாம் கோதாமணன்ய சரண சரணம் பிரபத்யே. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழியழைத்தனகான் மதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலியுன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் ஷீரார் வளையொழிப்ப பந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். சர்வலோக சரஞ்சனான கண்ணனை அடைவதற்காக ஆயர்குலப் பெண்கள் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து பிரதானமான அந்த 10 பெண்களோடு சேர்ந்து சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் ஒவ்வொருத்தரையா ஆச்சாரியனை மின்னிட்டு அடையணும், கண்ணனுடைய திருவடி அடைய முடியும்ன்றத தெரிஞ்சுண்டு முதல் பாசுரத்தினாலே நாயகனாய் நின்ன என்ன துவாரபாலர்களையே ஆச்சாரியனா கொண்டு அவனிடத்துல அனுமதி வாங்கிண்டு அடுத்தது அவனுடைய தந்தையர்கள் என்ன சொல்லக்கூடியதான நந்தகோபன் அவனை பற்றினதான அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அந்த பாசுரத்தில் நந்தகோபன் அவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி கண்ணனை அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டான். அதுக்கப்புறம் அவன் அம்மா பிள்ளை இல்லையா, அதனால் அவளை பார்க்கணும்னு யசோதையை காண்பிச்சா அவளிடத்திலையும் பிரார்த்திச்சுண்டான். அதை மேற்கொண்டு சித்திக்கலே யார் இருக்கா, தமையனை விட்டுட்டு தம்பியை எழுப்பினா எப்படி சித்திக்கும், அதனால செம்பூர் கயிலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும்னு அங்கே பிரார்த்திச்சுண்டா கீழ்பாசுரத்தில். இப்போ அப்படியும் எழுந்துக்கலையும் அப்படியும் கண்ணனுடைய அனுகிரகம் இவர்களுக்கு கிட்டலை, எதனாலே அப்படின்னு யோசிக்கிறச்சே இவர்களுக்கெல்லாம் எப்படிதான் ஞானம் கிடைச்சதுன்னா எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே கண்ணன் இங்கே வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் பூதபாவனஹா ஜனிஷ்யதி தத்பூஜார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா என்ன சாட்சாத் எம்பெருமானே ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாக பரியங்கமுத்ருக்கு ஆகதோ மதுராம் புரியும் என்ன இந்த மதுரைக்கு எம்பெருமான் எழுந்துருளிருக்கான் இல்லையா, ஆகையினாலும் அவனுடைய சம்பந்தத்தினாலே அந்த க்ஷேத்திரத்துக்கே மகத்துவம் உண்டு இல்லையா, மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா இல்லையா, அந்த க்ஷேத்திரமே புண்ணிய க்ஷேத்திரம் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் என்று நாம்ப இங்கே இருக்கிறதுனாலே காஞ்சிபுரத்தில் அதனுடைய சிரேஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அதே போல அந்த மதுரா என்று சொன்ன மாத்திரத்தை என்னவா நம்மளுடைய புண்ணியா பாபஹரி சுபா நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கி நலங்களை எல்லாம் வழங்கக்கூடியது. அப்படி இந்த பெண்கள் எந்த விதமான ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே ஞானம் உண்டான்னு கேட்டால் இல்லை, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராளின் கீழவா அந்த சொல்லக்கூடியதான கேட்கக்கூடியதான விஷயங்களே எப்படி இருக்கு, அவர்களெல்லாம் சாஸ்திரங்கள் அறிந்தவர்களா என்ன நமக்கு சாமான்யமாக பார்த்தா தெரியல. பின்னாடி என்ன சொல்ல போற, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடி, ஆகினால எம்பெருமான் அவதாரம் பண்ணதுனால அந்த புண்ணிய விசேஷமே அவர்களுக்கு சுயமா ஞானத்தை உண்டு பண்றது. எப்படி ஒரே இருட்டாயிருக்கு அந்த இடத்துல ஒரு ஜோதிஷ் விளக்கு எரிஞ்சுதானாக்கா அந்த மீதி இருக்க இடமெல்லாம் அந்தகாரமானது போயிடுறது இல்லையா, அதைப்போல கண்ணன் அவதரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கவா அத்தனை பேருக்கும் சுயமாவே ஞானம் உண்டாருது. அப்படி இந்த பெண்களுக்கும் என்ன ஞானம் உண்டாச்சே, நாம எல்லாரையும் மின்னுட்டு எழுப்பினோம், ஆனா என்ன சொல்றது, குரு பரம்பரைய என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் இப்படி எல்லாம் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டுன்னு விராட்டிய புருஷகார பூத்தியா வச்சுட்டுதான் நாம பண்ணணும், ஆகையினாலதான் நமக்கு எதுவும் சித்திக்கலை அப்படின்னு அவர்களுக்கு எண்ணம். ஆகினால இங்க யார் வந்திருக்கா, சாட்சாத் நப்பின்னையாகவே பெரிய விராட்டி என்று சொல்லப்படுதான மகாலட்சுமியினுடைய அம்சமாக இங்கே அவதரிச்சிருக்கா, ஆக அவளை மின்னிட்டுண்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் சபலமாகும். விபீஷன் ஆழ்வான் அங்கேந்து வந்தான், உத்பபாத கதாபாணிஹி சதுர்பி சகராட்சசைஹி அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் ராவணோ ராட்சசாதீபம் நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி அந்தரிக்ஷத்தையே நின்றுட்டு இருந்தான். உடனே ராமன் சபையை கூட்டி இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு விவாதம் எல்லாம் பண்ணினர். கடைசியில அனுமன் என்ன சொன்னான், கட்டாயம் சேர்த்துக்கணும், விபீஷணஸ்து தர்மாத்மா, அவனை பேர்பட்ட தர்மிஷ்டன், ஆகையினாலே அவனுக்கு நீ கட்டாயம் அடைக்கலம் கொடுத்தேதான் ஆகணும். அப்பதனாலதான் உனக்கு என்ன சித்திக்கும், சரணமடைந்தவர்கள்லாம் சரணாகத ரக்ஷகன் வத்சலன்லாம் உனக்கு ஏற்படும், இல்லைன்னா கிடைக்காது இல்லையா. ஆக அந்த எம்பெருமான் அடைக்கலை எதனால கொடுத்தான், பிராட்டியினுடைய சீதையினுடைய கட்டாட்சம் யார் மேல விழுந்திருந்தது, விபீஷணன் மேலே விழுந்தது. ஆகையினாலதான் அங்கேருந்து கிளம்பி இங்க வந்த மாத்திரத்திலேயே அவனுக்கு அனுகிரகம் பண்ணான், ஏத்துக்க முடிஞ்சது அடைக்கலம்னு வந்தவனை ரக்ஷணம் பண்ண. ஆகையினால பிராட்டியினுடைய சிபாரிசு நமக்கு கட்டாயம் அவசியம் தேவை என்று உணர்ந்த இந்த பெண்கள் எல்லாம் இப்ப எந்த திருமாளிகைக்கு வந்துட்டா, அடுத்தது கண்ணனுடைய வேண்டியவள் அந்த நப்பின்னை என்று சொல்லக்கூடியதான அந்த பெண் அந்த திருமாளிகையில வந்து இப்ப நிற்கிறாளாம். அவரிடத்திலே பிரார்த்திக்கிறான், கண்ணனை எங்களோடு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறான். ஆக அந்த அந்த நப்பியினிடத்திலே அவளுடைய பராக்கிரமம் என்ன, அவளுக்கு எதனால கண்ணனுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்டதான விசேஷங்கள் எல்லாம் என்னன்றதை இந்த பாசுரத்தினாலே அனுபவிக்கிறான். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே என்று விசேஷணங்கள் போடுறான். கண்ணன்னாலே யாருக்கு கிட்டித்து, நந்தகோபனுக்கு கிட்டித்து, குவளையாபீடம் என்று சொல்லக்கூடியதான இந்திரனுடைய ஐராவதத்தையே ஜெயிக்கக்கூடியதான பலம் பொருந்தியதான யானை அதையே என்ன பண்ணிட்டான், ஒரே க்ஷணத்துல துவம்சம் பண்ணி அதை மாத்திரமில்லை மல்லர்கள், அது அடுத்தது யார் அனுப்புறான், மல்லர்கள் அனுப்புறான், அவர்களையும் துவம்சம் பண்ணி அவர்களிடத்துல இருக்கக்கூடியதான பூஜா பலங்களை எல்லாம் கண்ணன் எடுத்துட்டு வந்து யாரிடத்திலே கொடுத்தான், தன்னுடைய தந்தையாகிய நந்தன் இடத்திலே கொடுத்தானா. அவன் என்ன பண்ணிட்டான், நந்தன் அத்தனையும் மருமகளுக்கு, இப்ப என்ன பெரியவாள்லாம் சேர்த்து வச்சா அந்த சொத்துக்கள்லாம் யாருக்கு வரப்போறது, பிள்ளைகளுக்கும் அவ சந்ததிகளுக்கும் தானே. அப்படி கண்ணனாகிய அவனுடைய பத்னி இவர்காலே நப்பின்னை அவளுக்கு அத்தனையும் என்ன பண்ணிட்டான், நந்தன் கொடுத்துட்டான். அதை காண்பிக்கிறா, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே என்ன இப்படி எல்லாம் விசேஷங்களாம் கொண்டு சாமான்யமா அவளை பிரார்த்திக்கிறா. இது சாமானிய விசேஷம், சாமானிய அர்த்தங்கள். இதுல விசேஷமான நாம்பெல்லாம் இந்த மாதிரி பாமர ஜனங்களை போல அனுபவிச்சாக்க அது பிரயோஜனம் இல்லையே. அதையே நம்ம ஆச்சாரிய பூர்வர்கள்லாம் பெரியவர்கள் எல்லாம் இதை எப்படி இந்த ஆத்மாக்கு பிரயோஜனப்படும், இந்த ஜீவன் கடை தேர்றதுக்கு என்ன விதமாக இத பாடியிருப்பா இல்லையா. சாமான்யமா பாடுறதுக்காக எந்த பாசுரமாக இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருக்கட்டும், அத்தனையும் உள்ளர்த்தத்தோடு தான் இருக்கும். நமக்கு மேலெழுந்து பாக்குறச்சே சாமான்யமா தெரியும் இல்லையா. ஆகையினால இங்கேயும் இந்த பாசுரமும் உயர்ந்ததான பாசுரம். பிரணவத்தினுடைய லட்சணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரகாரம் காண்பிச்சுண்டு வரா. அப்படி மின்பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு அடுத்தது பின்பாசுரமாகிய 30 வரைக்கும் 4 பாசுரம் அதை கொண்டு பிரணவஸ்வரூபத்தை காண்பிக்கிறாளாம். அகாரே நொச்சதே விஷ்ணு சர்வ லோகேஸ்வரோ ஹரிகி விஷ்ணுனா உத்ருதா லக்ஷ்மி உகாரே நொச்சதே ததா மகாரஸ்து தயோர்தாசா இது பிரணவ லட்சணம் அப்படின்ட்டு பிரணவத்துக்கு லட்சணம் சொல்றா இல்லையா பெரியவாள்லாம். அப்படி அகாரத்தினாலே அம்பரமே தண்ணீரே ஷோரே என்னும் பாசுரத்தினாலே அகாரத்தினாலையும், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் என்னும் உக்காரத்தினாலே பிராட்டியும், இந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஜீவனானவன் ஒரு சின்ன விசித்தி அவனுக்கு அடுத்தது காட்டணம் இல்லையா, அதுக்காக நடுவில் ஒரு பாசுரமே போட்டான், குத்து விளக்கெரிய கோட்டில் கால் கட்டின் மேல் என்று. அது மாத்திரமில்லை ரெண்டு பேரையும் சேர்ந்து தனித்தனியா காண்பிச்சா, இந்த பாசுரத்தினாலேயே ரெண்டும் சேர்த்து காண்பிச்சும், அடுத்தது மகாரேன தாசகா ஜீவனை சொல்றதுக்கு இல்லையா. ஆகினால 33 என்று சொல்லக்கூடியதான பாசுரத்தினாலையும் ஜீவனை, ஆக இது மூணும் சேர்ந்து பிரணவஸ்வரூபமாக காண்பிக்கிறான் இல்லையா. ஆகையினால அந்த பிரணவஸ்வரூபத்தை தான் இங்கே இந்த பாசுரத்தினாலே முக்கியமா பெருமாள் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னா யாரை பிடிக்கணும், விராட்டிய பிடிக்கணும் இல்லையா. விராட்டியினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே நமக்கு என்ன கிடைச்சிடும், எம்பெருமானுடைய சம்பந்தம் சுலபமா கீட்டிடும். ஆக இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் என்று சொல்லக்கூடியதான விதத்துல இந்த புருஷகார பூதையாக யார் இருக்கா, விராட்டியானவள். நமோஸ்து ராமாயச லக்ஷ்மணாய தேவ்யை சதசியை ஜனகாத்மஜாயே, நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா, நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. என்ன சிறிய திருவடியான அனுமான் ராமனையும் அடுத்தது லக்ஷ்மணனையும் அதுக்கடுத்தது விராட்டையும் புருஷகார பூர்த்தியாக நமஸ்கரித்து தன்னுடைய காரியங்களை ஆரம்பித்தான். ஆகையினால் அதே போல இங்கேயும் விராட்டி புருஷகார பூர்த்தியாக அவளை ஆசிரியிக்காத நமக்கு எந்த காரியமும் சித்திக்காது. ஆகையினாலே அவளுடைய அனுகிரக விசேஷத்தினாலதான் நமக்கு என்ன கிடைக்கிறது, உயர்ந்ததான கதியானது நமக்கு சித்திக்கிறது. ஆக அதை காண்பிக்கிறதுக்காக தான் இந்த பாசுரத்தினால என்ன பண்றா, விராட்டினுடைய மகத்துவம் அதுதான் இங்கே. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்ன இந்த உந்து மதகளிற்றன் பாசுரத்தினாலே விராட்டியினுடைய ஏற்றம். இது எத்தனாவது பாசுரம், 18வது பாசுரம் இல்லையா. இந்த பாசுரத்துல பார்த்தோம்னா ஏன் இந்த 18க்கெல்லாம் ரொம்ப விசேஷங்கள்லாம் உண்டு. பாரதம் 18 பருவாக்கள், பகவத்கீதை 18 அத்தியாயம், பாரத போர் 18, புராணங்கள் 18, இப்படி 18 18 எம்பெருமானுடைய சிருஷ்டியில ஏன் அதை பிரதானமா வச்சுட்டான்னா, அந்த 8 1+8 கூட்டினா என்ன அது 9. அந்த 9 எத்தனை பண்ணாலும் என்ன அது விகாரத்தை அடையாது. 1 எம்பெருமானும் விகாரமற்றவன், விராட்டியும் எந்த விதமான விகாரத்தையும் யார் இடத்துல பெருமாளுக்கு விகாரம் உண்டான்னா இல்லையே, நம்மளிடத்துல பார்க்க மாட்டோம். விராட்டியும் அதே மாதிரி நம்மளிடத்துல எந்த விஷயத்தையும் பெருமாள் சொல்லலையா, என்னடியார் அது செய்யார், செய்தாரே நன்று செய்யார்னா இல்லையா. விராட்டியே எதனா சொல்ல வந்தா கூட என்ன, என்னடி யார் அது செய்யார மாத்திப்பான். ஆகையினாலே நம்மளிடத்துல அவ்வளவு பரிவு, எம்பெருமானுக்கு அவ்வளவு பரிவு. அதை காட்டிலும் யார் இடத்துல, கரவா மடனாக தன் கன்றுக்குள்ளினா போல் மறவாதடியேன்னு சொல்றோம் இல்லையா. அதை போல தாய்க்கு தானே இன்னும் குழந்தைகளிடத்துல வாத்சல்யம் ஜாஸ்தி, புத்திர வாத்சல்யம் யாருக்கு, தகப்பனார காட்டிலும் தாய்க்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். எப்படி பசுக்கள் எல்லாம் தன்னுடைய கன்றிடத்துல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் ஜிகுப்சையெல்லாம் பாராதே எடுக்குமோ, அதை போல நம்மளிடத்துல இருக்கக்கூடியதான தோஷங்களை எல்லாம் பராமரிசிக்கவே மாட்டா. ஆகையினாலே அதை காண்பிக்கிறதுக்காகவே ஏன் 18வது பாசுரமா எடுத்து வச்சான்னா, விராட்டியும் நம்மளிடத்துல எந்த விதமான கிஞ்சி தம்சம் கூட என்ன கிடையாது, விகாரம் கிடையாது. நம்மளிடத்துல எந்த விதமான சஞ்சலம் அவளுக்கு எது கிடையாது, குறவே கிடையாது. நமக்கு தான் அவளுடைய தாளை கெட்டியா பிடிச்சிருந்தாக்கா சாக்ஷாத் எம்பெருமானுடைய திருவடி நமக்கு திண்ணம் என்பதுதான். ஆகையினாலே இந்த பாட்டினாலே உக்காரத்தை பிரதானமா எடுத்து காண்பிக்கிறார். அடுத்த விஷயம், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், விசேஷங்களை போட்டு காண்பிக்கிறான். எப்பவுமே அது எப்படி இருக்கணுமா, ஸ்னுஷா தசரதஸ்யாகம், யாருமா நீ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம், ஸ்னுஷா, யாருடைய ஸ்னுஷா, ஜனகருடைய அப்படின்னாக்கா, ஸ்னுஷா தசரதஸ்யாகம், நான் தசரதனுடைய மருமகள், தாசோகம் கோஷலேந்திரஸ்ய தூதோகம் ராமசியன்னு சொல்றமா இல்லையா, ராமதாசன் கோஷலராஜனுடைய தாசன் அப்படின்னு பெரியவர்களை மின்னுட்டு சொன்னாதான் அது மகத்துவம் இல்லையா, அதுதான் பெருமை. பிதாமகம் நாச முனிம்பிலோக்கிய, பிதாமகம் நாச முனிம்பிலோக்கிய என்று அந்த பெரியவர்களை எல்லாம் மின்னிட்டு காண்பிக்கிறானா. அப்படி இவளை பேர்பட்ட பராக்கிரமசாலி கண்ணன், இப்பேர்பட்டவன் கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தை அதிகம் பெற்றவள் இல்லையா. சாட்சாத் அவளும் விராட்டியினுடைய அம்சமாக இங்கே நப்பிண்ணையாக அவதரிச்சிருக்கான். இதுல என்ன சிரேஷ்டம் அப்படின்னா, கண்ணனே சிரேஷ்டம். கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சகா விஷ்ணு தத்பாவயோகாச கிருஷ்ணயத்தி அபிதீயத்தேன்னு சொல்றோம். கிருஷ்ணான்ற சப்தத்தை பிரிச்சு பார்த்தா என்ன ஏற்படுறது, கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சகா விஷ்ணு தத்பாவயோகாச கிருஷ்ணயித் அபிதீயத்தேன்னு. ஆகையினாலதான் நாம என்ன பண்றோம், எடுத்த உடனே எல்லா காரியம் முடிஞ்சா விட்டு கடைசியா கிருஷ்ணார்பணம்னு சொல்லி வைக்கிறோம். பெரியவாள்லாம் அதுதான் சொல்றா, நாமளும் அதே தானே, கர்மாக்கள்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணார்பணம்னு சொல்றோம். ஏன் ராமார்ப்பணம் கோவிந்தார்ப்பணம்லாம் ஏன் சொல்லல அப்படின்னா, இது உபயத்துக்கும் சித்திக்கும். இங்கே இருக்கிற செவும் ஐகமாகவும் ஆமுஷ்மிகமாக இருந்தாலும் அது உபயத்துக்கும் என்ன கிடைக்கும், சித்திக்குமா. ஏத்த தேகாவசானியமாம் துவத்பாதம் பிராபய ஸ்வயம் என்று சொன்ன பிரகாரத்துல இங்கேருந்து கிளம்பினா விட்டும் அங்கேக்கும் வேண்டிய சௌகரியம் கொடுக்கறதுதான். இங்க இருக்க சேவும் அந்த சௌகரியத்தை எதனால கிடைக்கிறது? கிருஷி பூவாச்சக சப்தா, விவசாயம் பூமியில தான் பண்ண முடியும். நம்மளெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கான், நம்மளாம் நல்ல பதரா வந்திருக்குமா நல்ல கதிரா வந்திருக்குமான்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் மனசுக்கு தெரியும் நாம ஒழுங்கா இருக்குமா இல்லையான்னு. ஆக ஒழுங்கா இருக்கும் அப்படின்னா நல்ல சேர்க்கை சத்சங்கமானது நமக்கு ஏற்பட்டதுன்னு சித்திக்கிறது. ஆகையினாலே இங்க இருக்கிறதையும் கொடுக்குறானா. நஷ்ட நிர்வத்தி வாச்சகா, நகாரத்தினாலே இங்கேருந்து கிளம்பினாலும் நமக்கு உண்டானதான சௌக்கியத்தை கொடுக்குறானா. ஆக ரெண்டுத்தையும் உபயத்தையும் கொடுக்கறதுனாலதான் விஷ்ணு சத்பாவ யோகாச கிருஷ்ணயி அபிதீயத்தேன்னா. ஆகையினாலதான் கிருஷ்ண சப்தமானது மத்ததை காட்டிலும் சிரேஷ்டம் அப்படின்றத மனசுல வச்சுட்டுதான் பெரியவா என்ன பண்ணா கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்றான். ஆகையினாலே அந்த கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால இவளுக்கு என்ன கிடைக்கிறது? உயர்ந்ததான ஸ்தானம். ஆகையினாலும் நந்தகோப உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகள். ஆகையினால இவன் கொண்டு வந்து கொடுத்து மொத்தத்தையும் யாரிடத்துல கொடுக்குறான்? தன்னுடைய தந்தையினிடத்துல. ஆக அவருடைய புஜ பராக்கிரமம் எல்லாம் இவளிடத்திலே கொடுத்தார்னு பார்த்தோம். கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். கந்தம் எம்பெருமான் சர்வகந்தன் இல்லையா, பரிமள கந்தன் இந்தளூர்ல. அதே மாதிரி அவன் சர்வகந்தன், இவளும் நமக்கு என்ன கொடுக்கறா? உயர்ந்ததான கந்தம், அவனோட சேர்க்கையை நமக்கு கொடுக்கறாளாம். ஆகையினால இவள் பொசத்தி இல்லையா, அப்பேற்படுதான விதத்துல இவளும் நமக்கு எல்லா விதத்திலையும் பரம கிருபையா இருக்கா. எஸ்யாம் எஸ்யாம் திஷி விகரதே தேவி திருஷ்டி ஸ்பதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகம் தன்வத்தே சம்பதோகாகான்னு பார்க்கலையோ. பிராட்டியினுடைய கட்டாட்சமானது எந்தெந்த திக்குகள்லாம் விழுதோ அந்தந்த திக்குகள்லாம் நான் நான் போட்டி போட்டு வருது ஒவ்வொரு விஷயங்களும். அதே போல எல்லாம் நமக்கு அவளுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கிறதுன்னு சொல்றான். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான்? கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாயின்னு பிரார்த்திக்கிறான். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். அடுத்த பதம் என்ன போட்டா? கோழி அழைத்தனகான், கோழி கூவினகான்னு போடல், கோழி அழைத்தனமா. காலை எழுந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மொய்மைகளோன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்படி அதுங்கெல்லாமே என்ன பண்றது? ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு ஸ்மாரகம். அத போல இந்த கோழிகளும் என்ன பண்றதான்? அழைக்கின்றன நமக்கு எம்பெருமானுடைய ஸ்மரணத்துக்கு ஞாபகப்படுத்துறதாம். அது என்ன கோழி அழைத்தன? கோழி மூணு வாட்டி கூப்பிடும் இல்லையா, மூணு வாட்டி அந்த கோழியானது கத்தும். அது கிறிஸ்தவம் தீர்க்கம் புளுத்தம் என்று பார்ப்போம். அது மூணுன்றதுக்கு என்ன விசேஷங்கள் அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய கர்மாக்களை பிரதானமா செய்யணும் இல்லையா, அந்த மூணு வேளை சந்தியா வந்தனம் எடுத்துக்கலாம். அது மாத்திரம் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் என்று சொல்லக்கூடியதான விஷயமாகவும் எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்ல, அந்த பிராமணத்துவம் வைஷ்ணத்துவம் பிரபன்னத்துவம்னு சொல்லக்கூடியதான மூணு விஷயங்களையும் எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஆகினாலதான் அது கோழின்று ஏன் எடுத்துட்டான்னாக்கா, ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்துக்கும் என்ன சொல்றான் எப்படி இருக்கான்னு கேட்டாக்கா, கோழி போல் இருக்குமாம், கொக்கு போல் இருக்குமாம், உப்பை போல் இருக்குமாம், ஊமை போல் இருக்குமாம், உம்மை போல் இருக்குமாம் அப்படின்னு வைஷ்ணவ லட்சணம் இல்லையா. எடுத்த உடனே கோழி சாரத்தை தான் எடுக்கும், கலரி கலரி கலரி தனக்கு வேண்டியதான விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கும். ஆகையினாலே அந்த சாரம் நமக்கு என்ன வேணும், எத்தனையோ நமக்கு இடைஞ்சல்கள்லாம் இருந்தாலும் முக்கியமான அம்சம் அவனுடைய திருவடி சம்பந்தம். அதுக்கு உண்டானதான உபாயம் வழி என்ன, அதை அடையக்கூடியதான உபாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆகையினால்தான் கோழி அழைத்த நமக்கு ஸ்மாரகம் ஞாபகப்படுத்துறது இல்லையா. ஆக நமக்கு எல்லா விதத்திலையும் அவனிடத்திலே சேர்ப்பிக்கும்படியா யார் இருக்கா? இராட்டியான கோழி அழைத்தனகான் என்று ஒவ்வொரு விதத்திலையும் நமக்கு பிரகாரத்திலையும் அந்த விராட்டியினுடைய மகத்துவத்தை காண்பிக்கிறான். இப்படி எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு என்ன சித்திக்குமா? அந்த பெருமாள் கண்ணனுடைய சம்பந்தம், எந்த சம்பந்தம்? திருவடி சம்பந்தமானது நமக்கு சித்திக்கும் என்பது தான் இந்த அழகாக இந்த பாசுரத்தினாலே. அது மாத்திரமில்லை, இங்க செந்தாமரை கையால் ஷீரார் வலையொழிப்பன்னு கீழே பின்னாடி சொல்ல போறான் இல்லையா. பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர்பாடு செந்தாமரை கையால் ஷீரார் வளையொழிப்ப பாஷ்யகாரர் திருப்பாவை ஜீயர் என்னெல்லாம் சொல்றோம் இல்லையா. அதனாலதான் பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியேன் இல்லையா, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியேன்ட்டு ஏன் அவ்வளவு ஏத்தம் பாஷிகா இருக்குன்னா, அவ்வளவு அனுசந்தானம் ஈடுபாடு. அப்படி பெரிய நம்பிகளினுடைய குமாரத்தி அத்துழாய் அந்த திருமாளிகைக்கு போயின்னு நித்தியம் உஞ்ச விருத்தி. அந்த காலத்துல பாஷிகார் நாம்பெல்லாம் தான் ஒன்றும் கிடையாது, நமக்கும் விகிதம் கிரகஸ்தனுக்கும் விகிதம் தான், ஆனா நாம்பெல்லாம் எதையும் வச்சுக்கிறது இல்லை, நமக்கெல்லாம் அந்த வைராக்கியம் ஒன்றும் கிடையாது. ஆனா அப்ப வரைச்சே அந்த திருமாளிகையில வரைச்சே பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர் பாட என்று சொல்லிட்டு வர, அதே சமயத்துல அவளும் ஷீரார் வளையொழிப்ப வந்து திறவாயிட்டுச்சே கதவை திறந்துட்டு வெளில வராளாம் அந்த பிக்ஷையை சேர்க்கறதுக்கு. உடனே பாஷிகாருக்கு ஒரே ஆனந்தம், கண்லேருந்து தாரதாரையா ஜலம், அந்த பாவம், அந்த அனுசந்தானம், அந்த ஈடுபாடோடு பண்றதுனால அவருக்கு என்ன ஏற்பட்டு கொடுத்தோ, சாட்சாத் யார் வந்துட்டா, விராட்டியே வந்து அனுகிரகம் பண்றான்னு உடனே பாதுக்கையை ஓரம் விட்டு கீழே விழுந்து சேவிக்கிற. நமக்கெல்லாம் வருமா, வாத்தியாரே எதிர வந்தா கூட விசாரிக்காத கண்ணை திருப்பிட்டு போவோம். அந்த பாவம் நம்மளிடத்துல வரணும். அதெல்லாம் எதனால கிடைக்கிறது, விசுவாசம், மகாவிசுவாசம். ஆகையினாலே அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும், மகாவிசுவாசத்தோடு இருக்கணும். அப்பதான் நமக்கு எல்லாமே சித்திக்கும். சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் நம்ம பண்ணலாம்னா, சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தே சலனகாரகம் உபதேசாத் ஹரிம் புத்வா பிரமே சர்வ கர்மசு என்று சொல்லக்கூடியதான விதத்துல நம்ம சாஸ்திரங்கள் என்ன பிரகாரம் சொல்றோம்னா நம்மளால புரிஞ்சிக்க கூடியதான சக்தி நமக்கு கிடையாது இல்லையா. ஒரு இடத்துல ஒரு பிரகாரம் சொல்லும், இன்னொரு இடத்துல அதையே வேண்டாம்னு சொல்லும். அப்ப எதை நாம எடுத்துக்கிறது, இப்படி எல்லாம் சம்சயங்கள். ஆகிய இதை அத்தனையும் விட்டுட்டு நாம என்ன பண்ணணும், ஆச்சாரியன் தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி அவன் திருவடியை நாம கெட்டியா பிடிச்சுட்டா நமக்கு அந்த திருவடி திண்ணமாயிடும். ஆக அந்த திருவடி கிடைக்கிறதுக்கு யாரு நமக்கு பிரதானமா இருக்கா, இன்னமுத திருமகள் என்று விராட்டியானவள். ஆக அவளுடைய அனுகிரகம் பேரில் நமக்கு கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் கட்டாயம் எட்டும் என்று இந்த பெண்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணி இந்த பாசுரத்தினாலே விராட்டிய பிரார்த்திக்கிறா என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஏதோ அடியே எனக்கு தெரிஞ்சு தெரியுங்க அப்படின்னு சொல்றேன். தாசன் நாராயணன்.